ஞானசேகரன் வணக்கம். அந்த வரப்பெல்லாம் பார்த்தேன், நம்ம குழு நண்பர்கள் யாரும் அதை சரியாக பார்த்தீங்களான்னு தெரில, எனக்கு இப்போ தான் அது வந்து டவுன்லோட் ஆச்சு. நான் அந்த போஸ்ட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் போட்ட இதை போட்டிருந்த போஸ்ட்டை போட்டிருந்த பார்த்துட்டு தான் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வரப்பு வந்து போட்டிருக்கீங்கிறது உண்மை தான், ஆனால் அந்த 45 டிகிரி சரிவாகவும் அந்த வரப்பு ஓரம் வந்து சமதள பரப்பாகவும் இருக்கணும். அந்த மழை பெஞ்சதுன்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம் போய் தான் தண்ணியை நிற்கும் போல, வரப்புலேருந்து ஒரு 3-4 அடி தூரம் தள்ளி தான் போய் வரப்பு நிற்க முடியும். வரப்பு அவ்வளோ தூரம் சரிவாக இருக்குது, அந்தமாதிரி இருக்கக்கூடாது. மாந்தோப்பில் வரப்பு வந்து 45 டிகிரி சரிவாக வந்து தரையை தொடணும். அந்த தரையை தொடுற இடத்துலேருந்து அடுத்த பக்கம் வரப்போட தரை தொடுற வரைக்கும் சமதள பரப்பாக இருக்கணும். அப்போ தான் தோட்டம் முழுவதுக்கும் சமமாக தண்ணி நிற்கும். சரியா? உங்களுக்கு ரசமட்டம் வச்சு வாட்டர் லெவலை வச்சு பார்த்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே சரிச்சிக்கிட்டே நெடுக்க போகுது, நீட்டாக ஒரு ஒரு ஒரு 2-3 மீட்டர் தூரத்துக்கு அப்படியே சரிவாகவே போயிட்டுருக்கு. ஜேசிபி டோசரை வச்சு போட்டிருப்பீங்கன்னு தோணுது. டோசரை வச்சு போடக்கூடாதுன்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம். நம்ம குழு அட்மின் ராஜதுரையும் பல தடவை சொல்லியிருக்காரு, டோசர் வச்சு எக்காரணம்ட்டு வரப்பு போடாதீங்க, அல்லது ஆட்களை வச்சு போடுங்க, அப்படி டோசர் வச்சு போட்டால் உடனடியாக அந்த ஓரத்தை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள். ஆனால் திரும்பவும் அந்த தவறை செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது சரியான முறையிலான புரிதல் அல்ல. சரியா? இது வந்து சரியான முறையில் நீர் கட்டமைப்பை ஏற்படுத்தாது, அதை புரிஞ்சுக்கோங்க. மாந்தோப்பு வந்து இயற்கையான முறையில் காய்க்க வைக்கிறதுங்கிறதுக்கு இது வந்து உத்தரவாதமாக நிற்காது. சரியா? இது ஈரத்தை பூரா மையத்துக்கு கடத்திட்டு போயிடும். வரப்பு ஓரம் இருக்கிற இது வந்து கண்மூடித்தனமாக காயும், அதுக்கு நேர் மாறாக மையம் வந்து மிக அதிகமான நீரை உள்வாங்கி அப்படியே ஈரத்தை சேர்த்து வச்சுட்டு நிற்கும். இது வந்து தவறான புரிதல், தவறான முறை. உடனடியாக என்ன செய்யணும், இந்த வரப்பு ஓரத்தை ஆட்களை வச்சு சீர் பண்ணணும். சரியா? அதனால் வரப்பை வந்து 45 டிகிரி சரிவாக கொண்டு வந்து தரையை தொட்டு அந்த தரையிலேருந்து அப்படியே சமதள பரப்பாகவே தோட்டம் தெரிகிற மாதிரி மாற்றி அமைக்கணும். சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி.